For me, girl, you my queen, you my Cinderella. See, there's the type of music makes you turn into a freak. Shit, yeah, girl, it's you and me. Yeah, it's you and me. Yeah, between the sheets, you already know. Yeah, fuck it, you this beat. Yeah, it's the type of flow you need. Mr. P. Ryan and the cut him on the beat. Hey, minor. Hey, gannala muta de nirpa. Vena. Hey, yena tane. Mikey porra. Vama. அந்த பொண்ணு தானே இருக்கிற மணியா, என் பக்கம் கொஞ்சம் தானே வரியா, என் மனமோ தானே தவியா, உன்னை தேடுறதுதான் சரியாமா. என்ன பார்த்துட்டு பார்க்காம போறா, என் கண்ணில நிக்கிற ஜோரா, என் கப்புல குத்துல கொல்லா. உலகம் அறிவது கொண்டு கடப்பது மிக விதிய முடிவே, கண்டு பழகி உறவு ஒன்று நிக்க நடிக பழவே. சொட்டு சொட்ட தண்ணி விட்டு பூத்த காத ரோசா மனித உருவத்தில் பேபி கோ அஞ்சு பூந்தோட்டமா. வச்சு காடி என்ற காடி என் மாயக்காரி, பிரட்டானி கீழ தயமோ ஜோர் வீர நடி. கையங்க கொள்ள மண்ணி காலம் ஃபுல்லா பார்த்துக்கணும். கோவிலும் மந்திரம் போதும் மஞ்சள் தாலி கட்ட வேணும். சாமி சாமி வரங்கால மனைவி, எங்கதான் குடி பூந்து வாழலாம் சொல்லடி. பேபி பேபி ஐ யூ ஃபீல் மை மெலடி, எனி டைம் எனி வே ஆசைகள் தீரடி. அடிக்க சொட்டு கூட தங்க போல உள்ள பெருமதி ஆயிரம். Anyway, you are my minor. I'm not.